ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕೆಗೆ ಕೆಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯವರಿಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ. ದಸ್ ಇನ್ ದ ಲಾಸ್ಟ್ 17th ವರ್ಸ್ ಹಿ ಸೇಸ್ ಕೃಷ್ಣಾಖ್ಯಮಾಪೀಯತಾಂ ಮೀನ್ಸ್ ಡ್ರಿಂಕ್ ದ ಕೃಷ್ಣ, ಡ್ರಿಂಕ್ ದ ಸ್ವೀಟ್ ನೆಕ್ಟರ್ ಕೃಷ್ಣ. ಹಿ ಟೋಲ್ಡ್ ದ ಪೀಪಲ್, ವರ್ಲ್ಡ್ಲಿ ಪೀಪಲ್, ಆ್ಯಂಡ್ ಆಳ್ವಾರ್ ಫೈಂಡ್ಸ್ ದಟ್ ನೋಬಡಿ ಈಸ್ ಲಿಸನಿಂಗ್. Nobody is even looking at him. Everybody is deeply enjoying being in that dirty waters of samsara. And Alvar now addresses the humanity out of compassion for their suffering. He does point out now that you need to, he gives the Moola Mantra Upadesham now. He points out to the people that chanting of Sriman Narayana Ashtakshara Mantra will completely deliver them from their sorrows and worries, from the samsaric disease. He addresses them who are drowning in the ocean of samsara and gives them a way out to overcome their present horrible situation. And Alvar reveals that ennum tirunamam tinnam naraname. Namalvar says, vanpugal naranan tinkalal sere kannan kalalnai nannum manamudaiyir ennum tirunamam tinnam naraname. Those who are thinking, who are contemplating on the pair of lotus feet of Krishna, listen to the tirunamam narayanan and meditate on his name, definitely it is certain that you would reach his lotus feet at the end of this birth. En perukkan nalathe on porul yila van pugal naranan tinkalal sere thiruvaimali. Again, he is kanakkatra atma, swayam prakasha, very many infinite atmas and infinite kalyana gunas. Everything is his servitude, under his servitude. He is Narayana. The very many infinite atmas, jivatmas, as well as the very many ananta kalyana gunas are all under his servitude. And he is that Narayana, attain his tirvadi. And those who hold on to his tirvadi will attain his tirvadi as the palam. The means and the goal are his feet. And Trimangi Alvar also says, Devarkum Mariyalaga Andananai Andanarmat Andivaita Mandirattai Mandirattal Maravadi Endrum Vaaludiyel Vaalalam Madanenjame. He says, Indirarkum Piramarkum Mudalvan Thannai Irunilamkar Thinirvin Bhoodamaindai Sennirattha Thamulosai Vadasollahi Dishanangumai Thingal Nyayiragi Antarathil Devarkum Mariyalaga Andananai Andanarmat Andivaita Mandirattai மந்திரத்தால் மறவாது என்னும் வாழுதியே வாழலாம் மடநெஞ்சமே. இஃப் யூ த அந்தர்யாமி, ஹீ இஸ் த அந்தர்யாமி ஆஃப் த ருத்ராஸ், ஹீ இஸ் த காரண பூதன் ஆஃப் ருத்ராஸ், ஹீ இஸ் தேர் இன் த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அஸ் த அந்தர்யாமி, அண்ட் ஹீ இஸ் தேர் டிக்ளேர்ட் இன் தமிழ் பிரபந்தம்ஸ் அண்ட் சம்ஸ்கிருத வேதம்ஸ். ஹீ இஸ் த அந்தராத்மா இன் ஃபார் த ஆல் த டைரக்ஷன்ஸ். ஹீ இஸ் த அந்தராத்மி ஆஃப் த சந்திரன் அண்ட் சூரியன். He is beyond comprehension even for devas, even though he is the antaryami of them. And he is completely devoid of all imperfection. Agileheya pratyanikan. He has got no defect with him. And he is there as the essence of Upanishad, which is the wealth of Brahmins and scholars. He is there as the rahasyam in the Upanishad. And that Sarveshwaran can be understood, enjoyed through Ashtakshara Mantram. And if you enjoy that through the Ashtakshanam, you can always enjoy him in Paramapatam, O Nenjame, O Mind, Alvar says. And that's enjoyed by Pulasegar Alvar in this verse number 18. He Martya Paramam Hitam Shrunuta Vo Vakshyami Samkshepataha Samsararnava மாபதூர்மி பகுளம் சம்யக் பிரவிஷ்யாத் ஸ்திதாஹ. நானா ஞானம் அபாஸ்ய சேதசி நமோ நாராயணாய இத்யமும் மந்திரம் சப்ரணவம் பிரணாம சகிதம் பிராவர்த்தயம் துவம் முகுஹு. இன் திஸ் வேர்ஸ் ஆழ்வாஸ் மென்ஷன்ஸ் தட் அஷ்டாட்சர மந்திரம் வில் டெலிவர் தம் ஃப்ரம் தேர் சாரோஸ் அண்ட் வொரிஸ். இட் வில் கம்ப்ளீட்லி ஃபெசிலிட்டேட் தெம் டு கம் அவுட் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். நவ் ஆபதூர்மி பகுளம், ஆபத் வித் இட்ஸ் காட் த வேவ்ஸ் விச் ஆர் டேஞ்சரஸ். த சம்சாரிக் ஓஷன் ஹாஸ் காட் த வேவ் சம்சாரார்ணவம் த சம்சாரிக் ஓஷன் ஹவ் காட் த வேவ்ஸ் தட் ஆர் டேஞ்சரஸ் அண்ட் ஹெவி ஹை அண்ட் சம்யக் பிரவிஷ்யாஸ்திதா. இன் தேட் தீஸ் வேர்ல்ட்லி பீப்புள் ஆர் என்ட்ரிங் இன் டு தேட் சம்சாரிக் ஓஷன் வில்லிங்லி desirously, enjoyably, and they don't want to come out. Hey Matya, hey Manushyas, hey human beings, what's that? You are not illiterate, you are not animals, you are not living like a sthavaram. You should be having intellect, you should be having discriminatory power, you should think, is there a way out of all these sorrows? You should think about it. Listen, I am going to tell you in essence, sankshepataha, little one, tava paramam hitam, and it would do you good for your own benefit, I am telling you. Vakshyami shrunutaha, I am going to tell you, listen, nana ajnanam apasya, leave those ajnanams, nana ajnanam, those useless other subject, leave it. Pranama sahitam, along with pranamams, along with prostrations, along with folding hands, along with namaskaram, sapranamam, with pranamam, namo narayanaya iti amum mantra, the namo narayana mantra, chetasi in your mind, muhuhu pravartayatvam, and again perform avarti, meditate, that's all. Very simple. Alvar says, recitation of Namo Narayanaya together with pranavam will remove the ignorance and set you on the right path leading to moksha. That's all. Alvar says, apad urmi bahulam samsara arnavam pravishyastitaha he martyaha. Alvar says, who are deeply immersed in the ocean of samsara, with the dangerous waves, and they are desirously enjoying and entering into this. Vah paramam hitam samkshepataha vakshyami. Let me share with you what's very good for you, what's going to do good to you, in a condensed small fashion. Please hear shrunutaha, this brief message from me. My message is this, for your deliverance, recite ashtakshara mantram with intonation of pranavam, in a clear state of mind, free from delusions, and with respect, pranamams, namaskarams, perform. And now, vyakyanam. Apadurmi bahulam samsarnam. These waves come like a tsunami. We never know when it will become big, when it will become small, when it's going to completely engulf you or push you down. You don't know. Samyak pravishyastitaha. Not only somebody is pushing you into the samsaric affliction, you yourself are jumping into it. Hey Martyaha, you are literate, you are knowledgeable, you are intelligent, you have discriminatory power. You should be able to differentiate and come out of this samsaric affliction. Paramam hitam, I am going to tell you something which is hitam. Even though swargadi sadhana yajna, all this yajna, other Ganapati Homam and other Homams, all these may give you hitam, but it will give you abhasa sukham and it will push you back into the samsaric afflictions. And hence, it's not paramahitam. This is paramahitam. And which is that? Now I'm going to tell. Samkshepana vakshyami shrunutaha. I'm not going to tell Mahabharatam. I'm going to tell short, sweet, little message, and that message, do not drop it, take it and that's going to do paramahitam for you. And hence, savadanena, nana jnanam apasya, leave the jnana, nanavida jnanam, leave it. And since some people say, vakya janya jnanam is moksha karanam. Some people will say, panchakshara japam is moksha karanam. Those nana ajnanam, drop it. Dhyatva nirvana muchyati. And forget it. All those things are not to be considered. Shastra jnanam bahuklesham. Buddhai chalana karanam. Shastra jnanam bahuklesham. Buddhai chalana karanam. Upadeshadrim buddhatva. Viramet sarva karmasu. Shastra jnanam. In order to get Shastra jnanam, there is tremendous difficulty. And even after that, mind gets confused. There are so many things. Hence, based on Acharya Upadesam, get to know of Emperuman, get to know of his paraphernalia, and don't waste your time learning other Shastra jnanams. Get rid of it. Yedu nilathil iduvadan munnam vandhi engal kulam pugundhu, கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்னு பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினேன் நமோ நாராயணாய இதி அமும் மந்திரம் குலசேகர் ஆழ்வார் சேர் பெரியாழ்வார் மென்ஷன்ஸ் த சேம் திங் பிஃபோர் யூ கோ டு ஸ்மசானம் த கிரேவியார்ட் த ஃபியூனரல் கம் ஜாயின் அவர் கோஷ்டி அண்ட் கம் இம்மீடியட்லி கம் அண்ட் ஜாயின் அண்ட் utter namo narayanaya mantram so that everybody nadu nagaramum nangariya the people the whole world should listen to your shouting namo narayanaya and thereby they will also get transformed and if you have that mindset to perform enjoy namo narayanaya come sing tirupallande for emperuman periyaalvar says Similarly, he says, நல்வகையால் நமோ நாராயணாயவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அண்ட் சேம் திருமங்கையாழ்வார் சேஸ் நின் திருவெட்டெழுத்தும் கற்று மற்றும் ஓர் தெய்வமுன் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நம் கண்ணபுரத்தா உரை அம்மானே கண்ணபுரத்தம்மானே ஓ லார்ட் ஆஃப் கண்ணபுரம் I would never ever associate myself with those who say that there is a God other than you. And what I have learnt, this is the saram I have learnt by getting initiated from you, the Trivashtachara Mantra. And that's this. Even though there are very many interpretations and vyakhyanams for Trivashtachara Mantra, Trivashtachara Mantra, the main essence is to be eternal servant to your Bhagavatas, who are Seshabhutas for you. The Bhagavatas servant is the essence of Ashtakshara Mantram, says Trimangi Alvar. And this Ashtakshara Mantram, Sapranavam, along with Pranavam, Chetasi Muhuhu Pranamasahitam Pravartayat, along with Pranamam, along with folded hands, Namaskarams, in your mind, utter, meditate, dhyanam, and dwell upon this Ashtakshara Mantram always. And here he says Mantram Sapranava. He never said the mantra along with Pranavam, Namo Narayanaya is the mantra. Mantram Sapranavam. So even Namo Narayanaya itself is the mantra. And if you add with Pranavam, good. So the Trivarnikar can say with Pranavam. Others can say just Namo Narayana or Am Namo Narayana. And that's what is Suchitam in this verse. Mantram Sat Pranavam. And hence recite the Ashtakshara Mantram with rich intonation of Pranavam in a clear state of mind, free from delusions and confusions, and with respect, Pranamams, reverence, folded hands in your mind, contemplate on this most wonderful Ashtakshara Mantra. And Narasimha Puranam says, ஓ சிஷ்யாஸ் அண்ட் த சில்ட்ரன், ஐ எம் சேயிங் சத்யம் பை ரேசிங் மை ஹேண்ட். லிசன், தேர் இஸ் நோ மந்திரம் கிராண்டர் ஆர் பெட்டர் தேன் திரிவஷ்டாட்சர மந்திரம். திஸ் மந்திரம் யூ ஷுட் பர்ஃபார்ம் அர்ச்சனா டு எம்பெருமான் அட்டரிங் திஸ் மந்திரம். ஆல்வேஸ் யூ ஷுட் ஹாவ் யுவர் பக்தி அட்டரிங் திஸ் மந்திரம். யூ ஷுட் பர்ஃபார்ம் நமஸ்காரம் அட்டரிங் திஸ் திரு அஷ்டாட்சர மந்திரம். திஸ் மந்திரம் இஸ் த அல்டிமேட் கிராண்டஸ்ட் மந்திரம் அண்ட் தோஸ் ஹூ ஹாவ் பக்தி ஆன் எம்பெருமான் வித் திஸ் மந்திரம் வில் நெவர் எவர் கெட் டெல்யூடட் ஆர் crushed, destroyed. They will always be saved. And he says, Bhutvodva Bahuradrascha Pratyatya Satya Purvam Vramiti Vaha. He Putra Sishyaha Shunuta Na Mantro Ashtakcharat Paraha Tad Archana Paro Nityam Tad Bhaktastam Namaskuru Tad Bhaktana Vinashyanti Hyashtakchara Parayanaha. So, அஷ்டாட்சர பாராயணம் இஸ் த அல்டிமேட். லெட்ஸ் டு இட். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். அடியன் தாசன்.